కర్కటే పూర్వ ఫల్గుణ్యాం తులసీ కారణోద్భవాం పాండ్యే విశ్వంభరాం గోదాం వందే శ్రీరంగనాయకీ శతమఖమణినీలాచారు కల్హారహస్తస్తనభరణభితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అలక వినిహితాభిః స్రగ్విరాకృష్టనాథ విలసద్ హృది గోద విష్ణుచిత్తాత్మజానః ఆస్తిక పెరుమక్కళ్ అనవరుక్కుం సుప్రభాతం. பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலையான திருப்பாவையில் முதல் பாசுரம் முதல் கொண்டு கடைசி பாசுரம் வரையில் எம்பெருமானுடைய அருமைப் பெருமைகளைத் தெரிவிக்கின்ற யாரின் ஆமானே கவுனானே விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிப்பரிகீதானி தானிபக்ஷாமி பூதையே என்று சொல்லும்படியான திருநாமங்களை சுடிக் கொடுத்த நாச்சியார் பாடி அருளினார். கலவு சங்கீர்த்த கேசவம் என்று கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம்தான் மிகவும் முக்கியமானபடியால் நம் போல பக்தர்களை பார்த்து நமக்காகவே அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நாமம் பல சொல்லி நாராயணாவென்று ஆழ்வார் அருளிச் செய்தபடி சகல விதமான நன்மைகளைத் தரக்கூடிய நாம சங்கீர்த்தன மகிமையை நமக்கு காட்டி அருளினார் ஆண்டாள் நாச்சியார். நாராயணனே என்று முதல் பாட்டில், பரமன் என்று இரண்டாம் பாட்டில், உத்தமன் என்று மூன்றாம் பாட்டில், பத்மநாபன் என்று நான்காம் பாட்டில், தாமோதரன் என்று ஐந்தாம் பாட்டில், ஹரி என்று ஆறாம் பாட்டில் எம்பெருமானுடைய திருநாமங்களை கூறினாள். இன்றைய தினம் புள்ளும் சிலம்பினகான் என்கின்ற ஆறாவது பாசுரத்தில் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று ஹரிநாம சங்கீர்த்தன பிரபாவத்தை கூறுகிறாள். ஐந்து பாசுரங்களினாலே பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்ச என்கிற ஐந்து நிலைகளிலே எம்பெருமாடிய வைபவத்தை கூறி இனி ஆறாவது பாசுரத்திலே கோபிமார்களை எழுப்புகின்ற ஒரு வியாஜத்திலே நாம் தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது எந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும், சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்கிற விஷயத்தை நமக்கு அழகாக காண்பிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பிரமாணத்தோடு. அதாவது வெள்ளத்து அறவில் துயிலவந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் என்பதாக. இந்த திருநாமம் மிக உயர்ந்ததான வியாபகமான திருநாமம். நாராயண சப்தம் எவ்வாறாக வியாபகமாக இருக்கிறதோ அவ்வாறாக இந்த ஹரி என்கிற திருநாமம் விளங்குகிறது. வேதம் முதல் கொண்டு எல்லா கிரந்தங்களும் ஹரிநாம வைபவத்தை சொல்லுகிறது. நமக்கு பிரமாணம் வேதம்தானே. அந்த வேதாரம்பம் செய்யும் பொழுது முதலிலும் கடைசியிலும் அருகி ஓம் என்று தொடங்கி அருகி ஓம் என்றுதான் முடிக்கிறோம். மந்திரபுஷ்பம் சொல்லும் பொழுது முதலிலும் கடைசியிலும் அருகி ஓம் என்றுதான் கூறுகிறோம். அமரகோஷத்தில் ஹரிசப்தத்துக்கு அநேக விதமான அர்த்தங்கள் கூறப்படுகின்றன. நாராயணன் என்று, விஷ்ணு என்று, சிம்மம் என்று, இந்திரன் என்று, கபி என்றெல்லாம் இருக்கிறது. ஹரி என்றாலே ஹரதி பாபானி இதி ஹரி என்றார். பாவங்களை ஹரிக்கின்றவன், பாவங்களை போக்கடிக்கின்றவன் யாரோ அவன்தான் ஹரி என்பதான். லோகத்தில் நாம் கஷ்ட சுகாதிகள் வரும்பொழுது ஹே ஹரே என்று கூப்பிடுகிறோம், சொல்லுகிறோம் அல்லவா. அதே மாதிரியாக சப்தங்கள், சம்ஸ்கிருத சப்த ரூபம், அதுல முதல் அகாராந்தத்தில் ராமசப்தம், இகாராந்தத்தில் ஹரிசப்தம் தான் அங்க வைக்கப்படுகிறது. ஆக இவ்வாறாக பற்பல இடங்களில் ஹரிநாம வைபவம் நமக்கு காணப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழில் ஹரி என்று அகாரத்தில் கூறப்படுகிறது. சம்ஸ்கிருதத்தில் இதற்கு சத்ரு அப்படிங்கிற அர்த்தம் வரும். அவ்வாறே ஹரிசப்தம் எம்பெருமானான நரசிம்மனை அநேக இடங்களில் அங்க குறிப்பிடச் செய்கிறது. நாம் காலையில் எழுந்து ஏழு தடவை ஹரி ஹரி ஹரி என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அன்றைய நாள் இனிதே முடியும். அதைதான் கோதாதேவி முதல் கோபிகையை எழுப்பும் பொழுது, ஏ கோபிகையே நீ எழுந்திரு, காலையில் எல்லாரும் ஹரி ஹரி என்று உறக்கச் சொன்ன அந்த திருநாமம் உன் காதில் விழவில்லையா? இதுதான் நம் சம்பிரதாயம், பெரியோர்கள் காண்பித்த வழி இதுதான். ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிக் கொண்டுதான் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக ஆண்டாள் நாச்சியார் கூறினாள். நாமும் இவ்வாறாக கூறிக்கொண்டுதான் எழுந்திருக்கணும் என்று காண்பித்தாள் ஆண்டாள் நாச்சியார். நம் ஆன்மீகத்தில் பிராமே முகூர்த்தே சம்பிராப்தே நித்ராம் பரித்தியஜ சப்த கிருத்வா ஹரிசப்தம் ஹரிர் ஹரிரிதி கீர்த்தயன் தமேவ சிந்தையன் ஸ்தோத்தாய என்று அந்த வாக்கியங்கள் காணப்படுகிறது. அதற்கு பிறகு சில ஸ்லோகங்கள், அதை அனுசந்தானம் பண்ண வேண்டும். அதுல கிராகிரஸ்தே கஜேந்திரி என்கின்ற ஸ்லோகத்தினுடைய கடைசி வரிசையில் அஸ்தைஹி கௌமோதகீமபி அவது ஹரிஹி அசௌ அம்ஹசாம் சம்ஹதேர்னஹா என்று சகல ஆயுத விசிஷ்டனான ஆனைக்கு அருள் செய்த பகவானான ஹரி நம்மளுடைய சமஸ்த பாபங்களை போக்கடிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதற்கு பிறகு பிராதர் நமாமி, அதாவது பிராதஸ்மராமி, பிராதர் நமாமி, பிராதர் பஜாமி என்கின்ற மூன்று ஸ்லோகங்களையும் காலையில் நாம் அனுசந்திக்க வேண்டும். இதனுடைய பலன் என்ன என்று கூறும்பொழுது பலஸ்ருதியில் ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யஹா படேத்து லோகத்ரய குருஹு தஸ்மை தத்யாத் ஆத்மபதம் ஹரிஹி என்று லோகத்ரய குருவான அவன் தன்னடி சோதியை நமக்கு அருள்வான் என்று காண்பிக்கிறார். அதுல வாக்கியத்தில் ஹரிசப்தார்த்ததையா பிரசித்தம் சமஸ்த பாபஹரம் பகவந்த அனுசந்தாய என்று ஆன்மீகத்தில் கூறினபடி பகவான் என்றால் ஹரி, ஹரி என்றால் பகவான் என்று தெரியப்படுகிறது. சுவாமி தேசிகனும் இவ்விஷயத்தை தள்ளத் தெளிவாக வைஷ்ணவ தினச்சரி என்கின்ற பிரபந்தத்தில் வரியிருள் அழிவழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரி அவனடியினை பறிவொடு பறவு நல் அடியவர் பழவுரை அரியறி அரியறி அரியறி அரியே என்று ஏழு தடவை அந்த ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளார். அவ்வாறே அபிகமன சந்தர்ப்பத்திலும் பல ஸ்லோகங்களை அனுசந்திக்கிறோம். அப்பொழுது நைச்சானுசந்தானம் பண்ணும்பொழுது அபிகச்சன் ஹரிம்பிராதா பஷாது திரவியாடி சார்ஜயன்னு என்றும் கடைசியிலும் ஸ்வார்ஜிதைஹி கந்தபுஷ்பாத்யைஹி சுபைஹி சக்தியனுரூபதா ஆராதயன் ஹரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரா என்று பெருமாள் திருவாராதனத்திற்கு வேண்டிய திரவியங்களை சேகரித்து அந்த ஹரியை அர்ச்சித்து நாள்களை கழிக்கின்றேன் என்று சொல்லுகிறது. ஆக சர்வத்ர ஹரிநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று ஹரி மகிமை காட்டப்படுகிறது. ஆச்சாரிய அனுகிரகத்தால்தான் நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுகிற பாக்கியத்தை பெற்றுள்ளோம் என்று ஒரு ஸ்லோகம் கூறுகிறது. திருவாராதன சந்தர்ப்பத்திலையும் நாம் அனுசந்திக்கிறோம். குரவஹா ததீய குரவஹா திஷந்து மம சாத்வனுகிரகம் யுஷ்மதுபஜனித சக்திமதிரஹம் ஹரிம் அர்ச்சயாமி கதபீஹி பிரசீதத என்று மந்த்ராசன சமயத்திலும் மமாபி கரையோரத்ய ஸ்வயைவ கிருபயா ஹரே நிதேஹி சரணத்வந்தம் துவாமஸ்மி சரணங்கதா என்று ஹரிபகவானை பிரார்த்திக்கிறோம். திவ்ய பிரபந்தத்தில் பல இடங்களில் ஹரிநாம ஸ்மரணம் செய்யப்படுகிறது. திருப்பல்லாண்டில் ஆறாவது பாசுரத்தில் திருவோணப் திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை என்று அந்த நரஹரியை துதிக்கிறார். பெரிய திருமொழியில் பல இடங்களிலும் திருவாய்மொழியில் கடைசி பாசுரத்தில் அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி என்றும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாண கனவிலும் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து என்றெல்லாம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சமயஜ்ஞோஹவிர் ஹரிஹி என்று பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் என்றும் அதற்கு பிறகு இமம் ஹரே ஹே பஞ்ச மகாயுதானாம் என்றும் அதற்கு பிறகு நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தம் நமாமி ஹரிம்பரம் என்றும், நாமஹரே கிருஷ்ணஹரே சதானுபதாமி ஹரே என்றும், ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்றும், முகுந்த மாலையில் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்கிற ஸ்லோகத்தில் கரச்சரணாதி அவயவங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காகவே என்று சொல்லும் பொழுது ஹரே ஹே கச்சாங்கிரி யுக்மாலயம் என்று காண்பிக்கிறார். ஹரிச்சரண ஸ்மரணாமிர்தேர துல்லியம் என்று கூட காணப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்காட்டிலும் கலியுகத்தில் நாமசங்கீர்த்தனத்தினால் மோக்ஷம் என்று நிரூபிக்கின்ற சமயத்தில் ஹரிநாமந்தான் சிறந்தது என்று, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா என்று கூறப்படுகிறது. ஹரிநாராயணன் சொல்றோம், ஸ்ரீஹரின் சொல்றோம், நரஹரின் சொல்றோம், முரஹரின் சொல்றோம், இதெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்கள். விஷ்ணு தர்மாந்தரகதமான ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் மாங்கல்ய விவருத்தி ஸ்தோத்திரம் என்பதாக, அந்த ஸ்தோத்திரத்தில் கிட்டத்தட்ட 45 இடங்களில், அதாவது கடைசி வரி எல்லாமே மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி என்றுதான் காணப்படுகிறது. ஆந்திர தேசத்தில் இந்த ஸ்தோத்ரானுசந்தானம் பல இடங்களில் உள்ளது. இனி கடைசியில் நாம் பாகவத கோஷ்டியில் முதல்வனும் பக்த சிகாமணியுமான பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு பிரஹ்லாதனாழ்வானுடன ஹரியஷ்டகம் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து ஹரிய அனுகிரகத்தை பெற்று உயுவோமாக. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருத அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்ட தஹத்தேவஹி பாவகா என்று, துஷ்டர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே ஹரிசப்தோச்சாரணம் பண்ணினால் அவர்களுடைய பாவங்களை இந்த ஹரி அழித்து விடுகிறான். எப்படி தனக்கு தெரியாமலேயே நெருப்பில் கை வைத்தால் அது தகிக்குமோ அவ்வாறாக ஹரிபகவான் பாவங்களை தகித்து விடுகிறான். அது ஹரியஷ்டகம் என்கிற இந்த ஸ்தோத்திர பட்டனமாவது விஷ்ணுபத பிராபகமாகவும் இருக்கிறது என்று பலஸ்ருதியில் கூறப்படுகிறது. சகங்கா சகயா சேது சகாசி சச்ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம் வாரணாஸ்யாம் குருக்ஷேத்ரே நைமிஷாரண்ய ஏவச யத்கிருதம் தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் பிருத்திவியாம் யானி தீர்த்தானி புண்ணியானி ஆயதனானி ச தானி சர்வாண்யசேஷானி ஹரிரித்யக்ஷரத்வயம் கவாம் கோடி சஹஸ்ராணி ஹேமகன்யா சஹஸ்ரகம் தத்தம் ஸ்யாத் தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் ரிக்வேதோத யஜுர்வேதா சாமவேதோப்யதர்வணா அதீதஸ்தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் அஸ்வமேதைஹி மகாயஜ்ஞைஹி நரமேதைஸ்ததைவ ச இஷ்டம் ஸ்யாத் தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் பிராணப்ரயாண பாதேயம் சம்சார வியாதிநாசனம் துக்காத்யந்த பரித்ராணம் ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி சகிருதுச்சாரிதம் யேன ஹரிரித்யக்ஷரத்வயம் ஹர்யஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யப்பட்டேத் ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் யசோ விருத்திஹி ஸ்ரீயாவஹம் பிரஹ்லாதேன கிருதம் ஸ்தோத்ரம் துக்கசாகர சோஷணம் யப்பட்டேத் சனரோ யாதி தத்விஷ்ணோஹோ பரமம் பதம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.